fait par ego. Tout ce qui nous intéresse dans ce rap, c'est les love. Ils tapent sur nous, c'est fils d'eux. On va leur forcer le respect comme Zidane. Je défonce la porte, je sonne pas quand j'arrive dans le game. Faut que ton VIP, je change, prends mon billet et je flex. J'ai ta love vers la hala hala hala. Tu plonges dans ses yeux, dans son boule, c'est la noyade. Elle veut des beats et elle s'en donne les moyens. Laser mime frappe, je rends les coups. Mes frères ont tous un passé qui fait rap. En tant que tout pour le tout. Tout à gagner, rien à perdre. Et toi, vive votre arrive, me donner de la flavor. J'écoute tes mythes, ton fils de pute, j'en rigole. J'suis à loup, j'ai aiguisé mes chicots. Ma nigga, c'est sans qu'on les verse. Skinny, mais ça qu'on les balaise. Corsela, miseria sta luego. Algeria marocchino, troppe bene per le miglio. Versace Valentino, e adesso l'Aocchino. Guarda a casa, huia, nicola polis. Nisti solid, solid, già assistat sauces. Andete zanem, show di scauf, bab for the ass. Taxo tonno, match all out ballon. L'amor di anni, kishi vorka. La fiesha, la fria, dorka. Yemma, yemma, buena dollar. Yemma, yemma, kmina buqa. Walu, walu, walu, mala shalik riski. Walu, walu, صافي صافي صافي باستا البيضة ويسكي صافي صافي صافي جتان خويا بابا حبيبي ماما في قلبي قلبي بوغي انا وعمري حبي كبي كبي كبي فيتي ما غيراش المروة علاش على دي مرش تقوادة نجايا جارو قتالك سبابك قبل ما قتلك شموش بلا شادة بابا بابا قال لي ولدي عمر دي بوش باقي الناسين حامي نبي ربي موش وكان لي وسط منهم باكين أربس رجلي عقلية ديال بانا عشنا البلاد جنب زيك شكبانا كميك كميك كميك كميك كميك كميك كميك كميك كميك دران دران كيرا رولي رولي ميغو ملي كور سيلا ميزيريا ستالويغو عجيه مالكينو خب فينا